என்றால் என்னவென்று சொல்லி வைப்பேன் கண்மணியே, முத்து முத்தா நித்தம் நித்தம் அள்ளி வைப்பேன் பொன்மணியே, ஒரு பாசம் நேசம் வாழும் நெஞ்சின் ராகமது, அந்த ராக பாவம் சேர்ந்து வந்த தாளம் இது. முத்தம் என்றால் என்னவென்று சொல்லி வைப்பேன் கண்மணியே, முத்து முத்தா நித்தம் நித்தம் அள்ளி வைப்பேன் பொன்மணியே. தாலாட்டும் தாய் தரும் முத்தம் இந்த மாதிரி, தாய் மாமன் மாமியார் தந்தாலோரு மாதிரி, தந்தைக்கு பிள்ளையின் முத்தம் எந்த மாதிரி, தம்பிக்கு அண்ணனின் முத்தம் என்ன மாதிரி, தந்தேன் தந்தேன் இப்படி, மானே இளம் மானே எண்ணிக்கொண்டால் என்னடி, முத்தம் என்றால் என்னவென்று சொல்லி வைத்தேன் கண்மணியே, முத்து முத்தா நித்தம் நித்தம் அள்ளி வைத்தேன் பொன்மணியே. செல்லும் பாதையை வெட்கம் கொண்டு மூடினாய், அங்கம் எங்கும் இன்று நீ காயம் செய்து பார்க்கிறாய், தந்த முத்தம் யாவையும் நானும் தர கேட்கிறாய், ஒன்னு ரெண்டு மூணு ஒரு நூறு ஆயிரம் என்று தர தாமதம், நீயா இனி நானா அதை கொஞ்சம் பார்க்கலாம், முத்தம் என்றால் என்னவென்று சொல்லி வைத்தேன் கண்மணியே, முத்து முத்தா நித்தம் நித்தம் அள்ளி வைத்தேன் பொன்மணியே. அந்த ராக பாவம் சேர்ந்து வந்த தாளம் இது. முத்தம் என்றால் என்னவென்று சொல்லி வைப்பேன் கண்மணியே, முத்தம் என்றால் என்னவென்று சொல்லி வைப்பேன் கண்மணியே.